ಸಂಜಾನೆ ತೋನೆ ತಾನೇನೇ ನಾನೋ ಅವ ತುಂಬಕ ತಾನೆ ಅಂಬಿ ಲಂಬಾನೋ ಸುಕುಮಾರಿ ಓ ಶೃಂಗಾರಿ ಎಲಗಾರಿಣಿ ಓ ಸುಕುಮಾರಿ ಓ ಸುಕುಮಾರಿ ಓ ಶೃಂಗಾರಿ ಏ ಕುಮಾರಿಣಿ ಏ ಕುಮಾರಿ ಕುಮಾರಿ ಎನ್ ಕಾದಲ್ ಸಿಕ್ಕಿ ಮುಕ್ಕಿ ತಿಕ್ಕಿ ಬಿಕ್ಕಿದು ಕುಮಾರಿ ಎನ್ ನೆಂಜು ಬಿಮ್ಮಿ ಬಿಮ್ಮಿ ಬಮ್ಮಿ ನಿಕ್ಕದು ಕುಮಾರಿ ಎನ್ ವಾರ್ತೈ ಕಡಲ್ ಮಟ್ಟಿ ಬಿಟ್ಟದೆ ಕುಮಾರಿ ಎನ್ ಕಾದಲ್ ಸಿಕ್ಕಿ ಮುಕ್ಕಿ ತಿಕ್ಕಿ ಬಿಕ್ಕಿದು ಕುಮಾರಿ ಎನ್ ನೆಂಜು ಬಿಮ್ಮಿ ಬಿಮ್ಮಿ ಬಮ್ಮಿ ನಿಕ್ಕದು ಕುಮಾರಿ வார்த்தை கடல் வெற்றி விட்டதே நான் தொற்று போவேன் என்று அஞ்சியே என் தேர்வை எல்லாம் ஒத்தி வைக்கிறேன் ரகுமாரி சுகுமாரி என் மனம் ஒரு மலரடி மலருக்குள் அடிதடி குமாரி என் காதல் சிக்கி முக்கி திக்கி விக்குது குமாரி என் நெஞ்சு பிம்மி பிம்மி பம்மி நிக்குது குமாரி என் வார்த்தை கடல் வெற்றி விட்டதே சொல்லும் தைரியம் உள்ளவன் அவன் அவன் அவன் குமாரி